Buzzsaw here. Oh my god, I'm such a huge fan. I can't believe I'm actually talking to you right now. Like, I love your songs, I love your music, and I love everything about you. You're amazing. கலர் தாவணி அத பார்த்த உடன மழ மார்கழி போட்டோக்கு ஒரு போசடி இன்ஸ்டாகிராமம் எங்க சொந்த ஊருடி ரோசா கலர் உதடுடி அதன் டேஸ்ட் இனிக்கும் நல்ல ஸ்ட்ராபெர்ரி ஸ்வீட் பாய் லைக் தேனடி அண்ணன் லைட்டா பிடிக்கும் கொஞ்சம் குழப்படி கண்ணழகு பேச்சழகு நீ அழகு உன்னருகு நான் இருந்த ரொம்ப அழகு பின்வளைவ நீ அசைத்து மெல்ல மடக்கு இருட்டறையில் சொல்லித்தார வந்து பழகு ஹே புள்ள இங்க கொஞ்சம் திரும்படி சாரி கட்டு அனலஜி பீமா திருமதி ஓம் கண்ணு டவுளான முழுமதி நல்ல புள்ள சொந்த ஊரு திருப்பதி ஏ புள்ள இங்க கொஞ்சம் திரும்படி சாரி கட்டு அனலஜி பீமா திருமதி ஓம் கண்ணு டவுளான முழுமதி தங்க புள்ள ஸ்ரீ ஸ்ரேடாட திருப்பதி Hasini and she looks at my heart like a mean curry hips bottom dance di adha paaka paaka mood yerunde small beatil kootadi nadi night samachi thara marakari full speed no thookam di unna thooki pora like a kabaddi oh my baby got the body shape like a kutu vilake avan padacha ulagil number 8 vip gali gada bunda bread and I got the kulambe tottu tottu pattu pattu pasi theerum enakku கண்ணழகு பேச்சழகு நீ அழகு உன்னருகில் நான் இருந்த ரொம்ப அழகு பின்வளைவ நீ அசைத்து மெல்ல மடக்கு இருட்டறையில் சொல்லித்தார வந்து பழகு கண்ணழகு பேச்சழகு நீ அழகு உன்னருகில் நான் இருந்த ரொம்ப அழகு பின்வளைவ நீ அசைத்து மெல்ல மடக்கு இருட்டறையில் சொல்லித்தார வந்து பழகு ஏ புள்ள இங்க கொஞ்சம் திரும்படி சாரி கட்டு அனலஜிபி மதிருமதி உன் கண்ணே டபுளான முழுமதி நல்ல புள்ள சொந்த ஊரு திருப்பதி ஏ புள்ள இங்க கொஞ்சம் திரும்படி சாரி கட்டு லெஜிபி மதிருமதி உன் கண்ணே டபுளான முழுமதி தங்க புள்ள ஸ்ட்ரைடான திருப்பதி emotionally unavailable. Please never try again. Straight out of Tirupati.